அத்தியாயம் 6. உலக ஞானியை சந்தித்தது. கிறிஸ்டியன் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவனை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு குறுக்கு வழியாக வேகமாக விரைந்து வரும் ஒருவனை என் கனவில் கண்டேன். அவன் பெயர் உலக ஞானி. அவன் கிறிஸ்டியனின் ஊருக்கு பக்கத்தில் இருந்த உலக ஞானம் என்ற ஊரை சேர்ந்தவன். கிறிஸ்டியன் சுமையை தூக்கி கொண்டு தள்ளாடியபடியே நடந்து செல்வதை கண்ட உலக ஞானி, ஏனப்பா இந்த பெரிய சுமையை தூக்கி கொண்டு எங்கே போகிறாய் என்று அக்கறையுடன் கேட்பது போல் விசாரித்தான். ஆமாம், பெரிய சுமைதான். உலகில் வேறு எவருக்குமே இவ்வளவு பெரிய சுமை இருக்காது என்றுதான் தோன்றுகிறது. அதோ அந்த தொலைவில் இருக்கிற இடுக்கமான வாசலை நோக்கி செல்கிறேன். அங்கே சென்றால் என்னுடைய சுமையை தொலைக்கும் வழி சொல்லப்படுமாம் என்றான் கிறிஸ்டியன். ஏனப்பா, உனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்களா? அப்படி கேட்டான் உலக ஞானி. இருக்கிறார்கள், ஆனால் இந்த சுமை என்னை அழுத்துகிறபடியால் அவர்களை பற்றி என்னால் அக்கறைப்பட முடியவில்லை என்று அங்கலாய்த்தான் கிறிஸ்டியன். நான் உனக்கு ஒரு ஆலோசனை கூறுகிறேன், நீ அதை கேட்பாயா என்றான் உலக ஞானி. சொல்லும் ஐயா, நல்ல யோசனை என்றால் அதன்படி செய்யலாமே என்றான் கிறிஸ்டியன். முதலில் நீ இந்த சுமையை தூக்கி எறிய வேண்டும், அப்போதுதான் ஆண்டவர் அளிக்கும் ஆசீர்வாதங்களை உன்னால் அனுபவிக்க முடியும் என்றான் உலக ஞானி. அது சரிதான் ஐயா, அதை ஒழிக்கத்தானே நான் இவ்வாறு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அது சரி, உனக்கு இந்த பாதையை சுட்டி காட்டியது யார் என்றான் உலக ஞானி. நற்செய்தியாளர் என்ற ஒருவர் தான் வழிகாட்டினார் ஐயா. அடடா, அவர் உன்னை ஏமாற்றி இருக்கிறார். இதை விட அபாயகரமான பாதையை வேறு எங்குமே காண முடியாது. ஏற்கனவே நீ பல வேதனைகளை அனுபவித்திருக்கிறாய் போலிருக்கிறதே. அதோ உன் ஆடையெல்லாம் சேறு, அவநம்பிக்கை குட்டையின் சேறுதானே இது. இதுதான் உன் சோதனைகளின் ஆரம்பம். நான் சொல்வதை கேள். நீ இன்னும் தொடர்ந்து இதே பாதையில் சென்றால் சோர்வு, வலி, பசி, கடுங்குளிர், காட்டு மிருகங்களின் அபாயம், காரிருள் போன்ற அபாயங்களை சந்திப்பதோடு உயிரையும் கூட இழக்க வேண்டியிருக்கும். ஏன், யாரோ ஒருவருடைய பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையை பாழாக்கிக் கொள்ளுகிறாய் என்று அனுபவத்துடன் கேட்ட மாதிரி கேட்டான் உலக ஞானி. இந்த எல்லா வேதனைகளை காட்டிலும் என் சுமையே எனக்கு பெரிய வேதனையாக இருக்கிறது ஐயா என்றான் கிறிஸ்டியன். எல்லாம் சரிதான், ஆனால் இந்த சுமை எப்படி உன் முதுகில் வந்தது என்றான் உலக ஞானி. இதோ என் கையில் இருக்கும் இந்த புத்தகத்தை படித்த பிறகுதான், அப்படி சொன்னான் கிறிஸ்டியன். நினைத்தேன் நீ இவ்வாறு தான் உன்னை போல பலரும் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு வேண்டாத பாதைகளில் சென்று சொல்லி முடியாத துன்பங்களை பெற்றிருக்கிறார்கள். நீயாவது நான் சொல்வதை கேள். உன்னுடைய சுமையை மிக எளிதாக போக்குவதற்கு வழியை நான் கூறுகிறேன். அது மிக சுலபமான வழி, மிகவும் பாதுகாப்பானது. வழி எங்கும் மகிழ்ச்சிதான் என்று ஆசை காட்டினான் உலக ஞானி. அப்படியா, அந்த வழி எனக்கு சொல்லுங்கள் ஐயா என்று ஆவலுடன் கேட்டான் கிறிஸ்டியன். சொல்லுகிறேன் கேள். சற்று தொலைவில் நல்லொழுக்கம் என்ற நகரம் உள்ளது. அங்கே நீதிமான் என்ற அறிஞர் வசிக்கிறார். உன்னை போல அநேகருடைய சுமையை அகற்ற அவர் வழிகாட்டியிருக்கிறார். உன்னுடைய மனக்குழப்பத்தையும் அவர் தீர்த்து வைப்பார். அவர் வீட்டில் இல்லாவிட்டால் அவரை போலவே புத்திசாலியான அவர் மகன் மரியாதை உனது பிரச்சனையை தீர்த்து வைப்பான். நீ திரும்ப ஊருக்கு போக வேண்டிய அவசியமில்லை. உனது மனைவியையும் பிள்ளைகளையும் வரவழைத்து அந்த நகரத்திலேயே மகிழ்ச்சியாக வாழலாம். அங்கே குறைந்த வருமானத்திலேயே காண முடியும். மேலும் அங்குள்ளவர்கள் எல்லாருமே உத்தமர்களாக இருப்பதால் உனக்கு எந்த துன்பமும் வராது என்று விளக்கினான் உலக ஞானி. அந்த பெரியவர் கூறுவது சரியான வழி போல தெரிகிறது என்று நினைத்தான் கிறிஸ்டியன். ஐயா, அந்த நீதிமானின் வீட்டுக்கு எப்படி செல்வது என்று உற்சாகமாக கேட்டான். அதோ தெரிகிறதே, ஒரு மலைச்சிகரம். அதன் அடிவாரத்தில் உள்ள வீடுகளில் முதல் வீடுதான் அவர் வீடு என்று சுட்டிக்காட்டினான் உலக ஞானி. கிறிஸ்டியன் அவனிடம் விடை பெற்று மலை சிகரத்துக்கு திரும்பி செல்வதை நான் என் கனவில் கண்டேன். அவன் அந்த அடிவாரத்தை நெருங்கிய போது மலை சிகரத்தை நிமிர்ந்து பார்த்தான். சிகரம் சரிந்து போய் அவன் மீது விழுந்து விடும் போல தோன்றியது. பயந்து நடுங்கினான் கிறிஸ்டியன். அவனுடைய முதுகில் இருந்த சுமை எடை அதிகமாகி அவனை அப்படியே அழுத்தியது. மலையிலிருந்து அடிக்கடி புறப்பட்ட அக்கினி சுவாலைகள் அவன் பயத்தை அதிகரித்தன. அவன் உடல் நடுங்கியது, வியர்வை ஆறாக பெருகியது. ஐயோ, உலக ஞானியின் யோசனை கேட்டு மோசம் போனேனே என்று அவன் கதறி அழுது